செய்தி பாட, ஆத்துக்குள்ளே ஐற மீனுக்கு தாளம் போட, தோப்புக்குள்ளே துருவிரண்டு கச்சேரி பாட, ஆத்துக்குள்ளே ஐற மீனு கை தாளம் போட, கடலில் இருந்து அலைகள் எழுந்து விருந்து கொடுக்குமே. சிந்தாமணி நீதா சிரிச்சாலே சலங்க சத்தம், சித்தாடைய போல மச்சான கட்டிக்கடி மனசு இணைய இரவு விடிய மறுக்குமே. தோப்புக்குள்ளே குருவிரண்டு கச்சேரி பாட, ஆத்துக்குள்ளே ஐயர மீனு கை தாளம் போட. பஞ்சாதி சேர்ந்து வருஷம் ஒன்னாச்சு ராசாத்தி, விரதம் நேத்தோடு போச்சு திரும்பி வந்த என் ராசாத்தி. சிறகு முளைத்த கிளிகள் பறக்க தடைகள் விதிப்பதோ, தோப்புக்குள்ளே குருவிரண்டு கச்சேரி பாட, ஆத்துக்குள்ளே ஐர மீனு கை தாளம் போட, கடலில் இருந்து அலைகள் எழுந்து விருந்து கொடுக்குமே. தான தந்தா தந்தானண்ணா தந்தா தன்னானா, தான தந்தா தந்தானண்ணா தந்தா தன்னானா.